إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, இன்னும் சில தினங்களில் அல்லாஹுனுடைய நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் இந்த நாட்களின் சிறப்பை முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக அவன் சத்தியம் செய்து தெரிவித்திருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியதாகவும் அதிக நேசத்திற்குரியதாகவும் இருக்கிறது. எந்த அளவிற்கெனில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதிற்கு சென்ற ஒருவரை விட சிறப்பான நன்மைகளை அவர் பெற முடியும் ஷஹீதானவரை தவிர. இந்த அளவிற்கு சிறப்பிக்கப்பட்ட தினங்கள் இன்னும் சில தினங்களில் நம்மை தொடவிருக்கிறது. ஏனைய தினங்களைப் போல் அந்த தினங்களிலும் சாதாரணமாக அசட்டையாக இருந்து விடாமல் அல்லாஹுனுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் திருப்தியையும் பெறுவதற்குண்டான முயற்சிகளில் அதிகமாக தஸ்பீஹுகளையும் தஹ்மீதுகளையும் திக்ர்களையும் சொல்லியவர்களாக நாம் இந்த நாட்களை கழிக்க வேண்டும். இந்த நாட்களின் மிக மிக முக்கியமான ஒன்று, அந்த 10 தினங்களும் சிறப்பிக்கப்பட்டதற்கு காரணமே அந்த 10 நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அறுத்து பலியிடும் தினம். அந்த நாளில் அல்லாஹுவிற்காக வேண்டி நாம் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு கிரியை இருப்பதனால்தான் இந்த நாள் இந்த நாட்கள் இவ்வளவு புனிதப்படுத்தப்படக்கூடிய சிறப்பிற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். காரணம், ஒரு மிகப்பெரிய கடமையை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நாம் செய்கிற ஒரு கிரியையாக இந்த உதுஹையா என்கிற கடமை இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இந்த உதுஹையாவினுடைய சட்டங்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வசதி உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உதுஹையா கொடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த வகையில் உதுஹையா என்பது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை செய்யும்படி குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வலியுறுத்தி சொன்ன ஒரு வணக்க வழிபாடு. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே உமது இறைவனுக்காக நீர் தொழுவீராக, அறுத்தும் வழியிடுவீராக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிற ஆர்வமூட்டி இருக்கிற ஒரு கிரியை தான் இந்த அறுத்து வழியிடுதல் என்பது. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய என்கிற அந்த துஆவை சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு முன்னர் ஓதுகிற பழக்கம் நம்மில் பெரும்பான்மையானவர்களாக இருக்கலாம். அதிலே ஒரு வார்த்தை வரும், இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹியாய ஒ மமாச்சி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக எனது தொழுகையும் எனது அறுத்து வழியிடுதலும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹுவிற்கே சொந்தம் என்று அங்கே அல்லாஹுவிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை துஆவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பாக அறுத்து பலியிடுதல் என்பது இபாதத்துகளில் உள்ள முக்கியமானது. தொழுகை என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போன்று அல்லாஹுவிற்கு செய்யக்கூடிய இபாதத்துகளில் ஒரு இபாதத் இந்த அறுத்து பலியிடுதல் என்பது. அதிலும் குறிப்பாக இந்த உதுஹையா என்கிற இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் அல்லது அதை தொடர்ந்திருக்கிற ஐயாமு தஷ்ரீக்கின் இறுதி நாள் வரை அல்லாஹிற்காக வேண்டி நாம் மறுத்து வழியிடக்கூடிய இந்த உதுஹையா, இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இந்த உதுஹையாவை நாம் ஒரு ஆடாக அல்லது ஒரு மாடாக அல்லது ஒரு ஒட்டகமாக அறுத்து வழியிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இதை எதற்காக நாம் செய்கிறோம் என்றால், இரண்டு அடிப்படைகள் இதில் இருக்கிறது. முதலாவது அடிப்படை, ஏகத்துவத்தின் தந்தை என்று அறியப்படுகிற, நபிமார்களின் தந்தை என்று அறியப்படுகிற அல்லாஹுனுடைய நேசர் ஹலீல், ஹலீலுர் ரஹ்மான், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற சரித்திர தியாகத்தை நினைவுபடுத்துகிற விதத்தில் எல்லா முஸ்லிம்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பேணி இதை நாம் செய்கிறோம் என்பதுதான் இதிலே மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ஹிக்மத் எனும் பெரும் ஞானம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே யாருமே செய்ய முடியாத மிக பெரும் தியாகத்திற்கு செய்வதற்கு தன்னை தயார்படுத்தினார். சாதாரணமாக பிறந்த பிள்ளை அல்ல அது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு உருகி அருகி அழுது தொழுது மருகி பெற்ற பிள்ளை. எனக்கு ஒரு சாலிஹான வாரிசை நீ தாயாலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான ஒரு நிலையிலே இருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான பிள்ளையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தார். அப்படி வெகு காலம் காத்திருந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து பிறக்கிற போதே இது ஒரு சாலிஹான பிள்ளைதான் என்று அல்லாஹுவால் ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டு ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளையை தன் கனவிலே வந்தது என்கிற ஒரே காரணத்திற்காக அறுத்து வழியிடுவதற்கு தயாரானார். அங்கே அவர் சட்டம் பேசவில்லை, அங்கே அவர் லாஜிக் பேசவில்லை. கனவுதானே வந்தது, கனவில் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்று தன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நபிமார்களின் கனவில் வருகிற எல்லாமே வஹி என்கிற இறை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உடனே அதை செயல்முறைப்படுத்துவதற்கு தயாராகினார். யா அல்லாஹ், கனவில் வந்தது தானே, கொஞ்சம் என் மீது கிருபை காட்டேன், எனக்கு மிகவும் காத்திருந்து நான் பெற்ற பிள்ளை அல்லவா இது, என்னுடைய வயதான தருணத்திலே நீ கொடுத்த பிள்ளை அல்லவா அது, எனக்கு இருக்கிற ஆண்வாரி செல்லவா அது, யா அல்லாஹ் கொஞ்சம் இந்த சட்டத்தை தளர்த்தேன், எனக்கு கொஞ்சம் கிருபை காட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கவில்லை. உடனே கனவில் வந்ததை நிறைவேற்றுவதற்கு தயாராகி தன்னுடைய அரும்புதல்வன், தன்னுடைய அருமை புதல்வன், தன்னுடைய ஏக புதல்வன் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார். மகனும் சாதாரணமானவர் அல்ல. மகனே, உன்னை அறுத்து வழியிடுவதாக நான் கனவில் கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்டபோது கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், கிளி இல்லாமல் உடனே சொன்னார்கள், தந்தையே நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், நான் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் காணலாம் என்று சொன்னார். யாராவது இப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவுதான் நீங்கள் சாலிஹாக வளர்த்திருந்தாலும், எவ்வளவுதான் அருமை பெருமையோடு அந்த பிள்ளை வளர்ந்திருந்தாலும், தன் தந்தை தன் தலையை வெட்ட போகிறார் என்று சொன்னால் நிச்சயம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் என் அன்னை இடத்திலாவது கேட்டுவிட்டு வருகிறேன் தந்தை அவர்களே என்றாவது சொல்லியிருப்பார். ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் அல்லாவின் கட்டளை என்று வந்துவிட்டால் எங்கள் இன்னுயிரை கூட நாங்கள் தருவதற்கு சமம், இன்னுயிரை கூட தருவதற்கு நாங்கள் தயார் என்கிற கொள்கை பிரகரணத்தை அன்றைக்கு அவர்கள் செய்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அணையா விளக்காக கியாமத்து நாள் வரைக்கும் அந்த நினைவை ஜோதியை போல் ஏற்றி வைக்கிறார். ஒவ்வொரு துல்ஹஜ் மாதம் வரும்போதும் ஒவ்வொருவரும் தன் வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடும் போதும் அவருக்கு இந்த நினைவு வந்து செல்லும். இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம் அவருடைய நினைவில் வராமலே இருக்காது என்கிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது என்று நாம் சொல்லுகிற சலவாத்திற்கே ஃபுகஹாக்கள் வைத்திருக்கிற ஒரு பேர் சலவாத் இப்ராஹிமியா. காரணம், அதில் இப்ராஹிம் நபி